சொந்தம் சுகந்தம் உன்னை பார்க்கும் முன்பு நானே விட்ட வெளியிலே திரிந்தே உந்தன் அருகில் வந்துதான் என் வேடன் தாங்களை உணர்ந்தே உனக்காகத்தானே நேரம் பாரமாய் கனக்கும் உன் அருகில் இருந்தால்